உலகம் யாவையும் தாமலமாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிரா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழைத்து காப்பான். இது ஆஞ்சநேய சுவாமியை பற்றின பாடல். இந்த பாடல தினம் சொன்னோம்னா பஞ்சபூதங்களினாலே ஏற்படுகின்ற எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். அஞ்சிலே ஒன்று பெற்றான், வாயுனுடைய அம்சமாக மண்ணிலே வந்தவன். அஞ்சிலே ஒன்றை கடலை தாவி ஆகாய மார்க்கமாக தாவி அஞ்சிலே ஒன்று பெற்ற பூமாதேவி பெற்றெடுத்த சீதையை இலங்கையிலே கண்டு அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கே நெருப்பை வைத்தவனாயிருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமி. அப்படிப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி நம்மை அழித்து காப்பாற்றட்டும் என்ற பொருளுடைய பாடல் இது. இது தினம் சொன்னோம்னா பஞ்சபூதங்களினாலே ஆகாசம் ஆகாஷாத் வாயு வாயு அக்னி அக்னி ராபகா ஆப்ய பிருத்திவி இந்த ஐந்து பூதங்களினாலே ஏற்படுகின்ற தொல்லைகள் இல்லாமல் இருக்கலாம். நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வடியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் மீடிய அரக்கர் செயலை நீடுபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வலை கூடுவார்க்கே. நேற்றைய தினம் வால்மீகி ராமாயணத்தின் அடிப்படையிலே சீதா கல்யாணத்தை பார்த்தோம். கம்பனிலே வெகு அழகாக இந்த வைதிக கல்யாணமானது வர்ணிக்கப்பட்டிருப்பதை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே இரண்டு பாடல்கள் ராமனை அழகு செய்தார்கள் என்று ஒரு பாடலை பார்த்தோம். சீதைக்கு ஆபரணங்களை போட்டி அழகு பார்த்தார்கள் என்று பார்த்தோம். இந்த திருமணத்திற்கு பந்தல் போட்டார்கள் என்று எழுதுகிறான் கம்பன். அருமையான பாடல். கரை தெரி அறியது, அந்த பந்தலுக்கு கரையே கிடையாதாம். இந்த பாடலை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு சந்தேகம், மிதிரையிலே போட்டிருக்கலாம், இல்லை பிள்ளை வீட்டுக்காரர்கள் கோவித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் அயோத்தியை சேர்த்து போட்டிருக்கலாம். கரையே கிடையாது என்று எழுதுகிறாரே என்ன பொருள்? எதிர்காலத்தில் கடல் கடந்தும் இந்த கம்ப ராமாயணம் பேசப்பட வேண்டும். ஒருவேளை அமெரிக்காவிலே இந்த கல்யாணம் நடந்தால் அங்கேயார் பந்தல் போடுவது, நாமே போட்டு விடுவோம் என்று கரை தெரி அறியது என்று எழுதுகிறான். அவருடைய தீர்க்க தரிசனம், உலகம் முழுவதும் ராமாயணம் பரவ வேண்டும் என்பது கம்பனுடைய தீர்க்க தரிசனம். கனகம் வைந்தது, மேலே பந்தல் இல்லை, ஓல போடலையாம், தங்கத்தினாலேயே அதுக்கு தகடு வைந்திருக்கிறார்களாம். எவ்வளவு உயரம் கேட்கலாம், பரையன உயர்ந்தது, மலை எவ்வளவு உசரமோ அவ்வளவு உசரம். என்ன மலைன்னு எழுதியிருக்கலாம், இமயமலையில் எழுதியிருக்கலாமா, விந்திய மலைன்னு எழுதியிருக்கலாம், ஏன் எழுதுறேன்னா வெளிநாட்டில் ஏதாவது சொல்லி அங்கே ஒரு பெரிய மலை இருந்ததுன்னா இந்த மலையை சொல்லலையே அப்படின்னு அவன் நினைக்கப்பட சொல்லிட்டு வர என உயர்ந்தது. அந்த மண்டபத்திலே அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கின்ற தசரதன் வந்து சேர்ந்தால் ஜனகன் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கிறான். அருமையான பாடல் அது. கோமகன் முன் ஜனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகள் தன்னோடு மண்ணுதி என்ன தாமரை அண்ண தடக்கையில் இருந்தான். பாலிகிரகணம் பண்ணி கொடுக்கிறான் ஜனகன். இவளை ஸ்ரீதேவியாகவும் பூதேவியாகவும் நீ பாவித்துக் கொள்ள வேண்டும் என்கிறான். ஏனென்று கேட்டால் சிவபெரியார் நாராயணன் தான் ராமனாக வந்திருக்கிறான். ஸ்ரீதேவி பூதேவி சகிதரமாவன் இந்த அவதாரத்திலே ஏகபத்னி விரதமாக வாழ வேண்டியவன் ஆகையினாலே இப்பொழுதும் ஸ்ரீதேவி பூதேவி இருவர் வேண்டும் என்று நினைத்துவிடப் போகிறாய். ஸ்ரீதேவியும் பூதேவியும் சேர்ந்து ஒழுங்காக இங்கே சீதையாக வந்திருக்கிறாள். எனவே ஸ்ரீதேவியும் இவர்தான், பூதேவியும் இவர்தான், இவளோடுதான் நீ ஏகபத்தியாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லுகிறான். பூமகளும் பொருளும் இவள் என்று மாமகள் தன்னோடு மன்னுதி சிறப்பாக வாழ வேண்டும் என்று கன்னியாதானம் பண்ணி கொடுத்தான். அதற்கு பிறகு மூன்று பாடல்களை எழுதுகிறார். இந்த மூன்று பாடல்களும் வைதிக சடங்குகள். அங்கே அக்னியை வளர்த்தார்கள் என்பதற்கு அங்கே ஒரு வகையான பாடல் எழுதியிருக்கிறார். வெய்ய கனற்றலை வீரமும் மன்னால் மையர் மந்திரம் முற்றும் முழங்க நெய்யமை ஆகுதி யாவையும் நேர்ந்தான் தையர் தனிற்கை தளக்கை பிடித்தான். கொழுந்துவிட்டு எரிகின்ற அக்னியிலே குற்றமே சொல்ல முடியாத வேத மந்திரங்களை சொல்லி ஆகுதியை பொழிந்தான் ராமன் என்று எழுதுகிறான். வெய்ய கனல் பற்றி எரிகின்ற புகைகின்ற என்ற அர்த்தம் அல்ல, ஜொலிக்கின்ற அக்னியிலே ஹோமங்களை பண்ணி மந்திரங்களை குற்றமே சொல்ல முடியாத மந்திரங்கள் மைய மந்திரங்கள் வேத மந்திரங்கள் சிறிது கூட குற்றமே சொல்ல முடியாத மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் வாழ வைப்பவைகள். மந்திரங்களை பயத்தோடும் பக்தியோடும் சொல்லும் பொழுது அந்த மந்திரத்திற்கு உண்டான தெய்வம் நம்மை காப்பாற்றுகிறது. எனவே ராமன் வாயை திறந்து மந்திரத்தில் சொல்லி ஆகுதி பண்ணான் என்று கம்பன் எழுதுகிறான். மையது மந்திரம் முற்றும் முழங்க மந்திரலோகம் இல்லைன்னு எழுதுறான். வாத்தியார மந்திரலோகம் பண்ணல, கர்த்தாவும் மந்திரலோகம் பண்ணல, மையது மந்திரம் முற்றும் முழங்க தையல் தளிர்கை தடக்கை பிடித்தான். பிராட்டியருடைய பாடையை பற்றி கொண்டான். வலம் கொடு தீயை வாங்கினர் வந்து அக்னியை பிரதட்சிணமாக வந்தார்கள். புலம்போது செய்வன செய்பொருள் முற்றி பொறியிடுகிறார் என்ற நிகழ்ச்சியையும் இவன் சேர்த்திருக்கிறான். ஒரு பாரம்பரியமாக வருகிற ஒரு நிகழ்ச்சி. கணவன் 100 ஆண்டுகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று மனைவி அக்னியிடம் பிரார்த்திக்கிறார். ஏ அக்னி பகவானே, இன்று யார் என் கையை பற்றி இருக்கிறாரோ அவர் 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அக்னியை மனைவி பிரார்த்திக்கிறார். நேரடியாக அக்னியிலே ஆகுதி பண்ணுகின்ற தகுதி இல்லை ஆகையினாலே கணவன் கையை பிடித்து அந்த ஆகுதியை செய்கிறான். அவை பொறியிடுதல் என்ற பழம்பொறி பொறியிட்டார்கள். அது மட்டுமல்ல, அருந்ததியை பார்த்தார்கள். பிரத்யக்ஷமாக அருந்ததியை நேரடியாக பார்த்த ஒரு கல்யாணம் உண்டு என்று சொன்னால் அது சீதா கல்யாணம் ஒன்றுதான். மற்ற கல்யாணங்களில் அருந்ததியை பார்த்தாயா என்று வாத்தியார் கேட்கிறார். நாமோ பார்த்தோம்னு சொல்றோம், அது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம் வாழ்க்கை. நேரா பிரத்யக்ஷமா அருந்ததியை பார்த்தது ராமன். இப்படி இந்த கல்யாணமானது மிக சிறப்பாக நடந்தது. உடனே இளைய பெருமாளை கூப்பிட்டார் ஜனகர். ஊர்மிலை அப்படிங்கிறத விட கல்யாணம் பண்ணி கொடுத்தார். சுத்தகீர்த்தி மாண்டவி இவாறெல்லாம் பரதன் தத்ருக்கனன் இவாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஒரே மேடையில 4 கல்யாணம் நடந்தது. கொஞ்ச நாள் மிதிலையில தங்கியிருந்தா, தங்கியிருந்து எங்கிருந்து அயோத்திக்கு கிளம்பணும் அப்படின்னு கிளம்புறா. கிளம்பிச்சு வழியில ஒரு சகுனம் சரியில்லாத நிலைமை ஏற்பட்டது. பறவைகள் எல்லாம் இடமா போச்சு, மிருகங்கள் எல்லாம் இடமா போச்சு, இவைகள் எல்லாம் வளமா போகணும்னு தவிர இடமா போகக்கூடாது. போனதுனால சஞ்சலப்பட்டான் தசரதன். உடனே ஜோசியரை கேட்டான், வழியிலே இடையூறு வரும், அந்த இடையூறு எவ்வளவு வேகமாக வந்ததோ அவ்வளவு வேகமாக செல்லும் அப்படின்னு சொன்னார். சொல்லி வாய மூடல. ஜபதக்னியினுடைய மகனா இருக்கின்ற பரசுராமன் ரொம்ப கோபத்தோடு வரான். ராமதாசரதே வீர வீரியம் தே சுயதே அத்புதம் தனுஷோபேதனம் செய்வ நிகிலேன மயாஸ்ருதம். வேகமா வரான். மரத பார்த்து தசரதன் பயப்படுறான். பயந்து அவன் காலில் விழுந்து, என்னையும் என்னுடைய குழந்தை ராமனையும் நீ காப்பாற்றணும் அப்படின்ட்டு சரணாகதி பண்றான். அந்த சரணாகதி பழிக்கிற காரணம் என்னன்னா, அவனுக்கு கோபம் இருந்தது. பரசுராமனுக்கு கோபம் இருக்கிற இடத்துல போய் சரணாகதி பண்ணோம்னா சரணாகதிக்கு பலன் இல்லாம போகும். அதனாலே சரணாகதி அந்த பலன் அளிக்கல. தசரதன் கவலைப்படுறார். நேர ராமண்ட வந்தான். ராமா தாசரதே சதாதன் குமரான ராமா, வீரியம் சுயத்தே அற்புதம், உன்னுடைய வீரத்தை பத்தி எல்லாரும் அற்புதம் அற்புதம்னு சொல்லிட்டு இருக்கா. நானும் கேட்டேன், நிச்சயேன மகாஸ்ருதம் குறை இல்லாம எல்லாத்தையும் கேட்டேன், தாடகவதம் கேட்டேன், மாரியத்தில கடல ஆழ்த்தினே அது தெரியும், சுபாவுடைய பொண்ணு அது தெரியும், இதெல்லாம் தெரியும், எல்லாரும் இதை பெருசா பேசிட்டு இருக்கா, என்னடா பெரிய காரியம் பண்ணிவிட்டேன். இப்ப நான் சொல்றேன் கேளுன்னா, நீ செய்த காரியம் இருக்க ஒரு சாதாரண காரியம், அது என்ன வில்லு தெரியுமா? இச்சோடிய சில இந்திரம் அறிவன் இனியான், உன் பொற்றோல் வழி நிலை சோதனை புரிவான் நகை உடையேன், செச்சோடிய திறல் தோல் ஒரு தினவும் சிறிதுடையேன், மற்றோ பொருள் இரவிங்கிறன் வரவேந்தன உறவோன். நான் ஏற்கனவே சண்டை போட்டிருக்கேன், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல 21 தலைமுறை ராஜாக்களோட சண்டை போட்டிருக்கேன், அது மாத்திரமில்ல அத்தனை பேரையும் ஜெயிச்சிருக்கேன். செச்சோடிய திறல் தோல் உனக்கு ஆற்றல் இருக்குமே, ஆனால் என் கையிலே இருக்கின்ற வில்லை நீ வாங்குறியாயின் நன்று, இந்த வில்லை நீ வாங்கி பார்க்கலாம் அப்படின்ட்டு பரசுராமர் சொன்னார். எல்லாரும் பரசுராம கர்வ பங்கம் அப்படின்னு பேசுறா, தப்பு அது. பரசுராம அவதாரத்தினுடைய செயல்கள் முடிந்து ராமாவதாரத்தினுடைய செயல்கள் எல்லாம் தொடங்குகின்ற காலம், பின்னால ராமன் தவம் செய்யறதுன்னா முடியாது, ஆகினாலே ராமாவதாரத்துக்கு தேவையான தவம் வளர்ந்துட்ட அத பரசுராமனா இருந்து தபம் பண்ணிருக்கான், அதுதான் உண்மை. அதே பரசுராமன் என்ன பண்றான் இப்போ, ராமனுடைய ஆற்றலை சோதிக்கணும்னு நினைக்கிறான், அது சோதிக்கிறதுக்காகத்தான் கோபமா வர மாதிரி வரான். உயர்ந்த பொருள் இருக்கும் இல்லையோ, அத உயர்ந்த இடத்துல கொடுக்கணும். ஸ்ரீமத் ராமாயண தாத்பரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அத கேட்டு ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கவாங்க சொல்லணுமே தவிர, ஏதோ ராமாயணம் கதை கேட்கிறவாங்க இதெல்லாம் சொல்ல பிரயோஜனம் இல்லைன்னு. சூக்ஷ்மார்த்தங்களை அதன் ரகசியங்களை மந்திரத்திலேயும், மந்திரத்தை உபதேசிக்கின்ற ஆச்சாரத்திலேயும், மந்திரத்தின் தெய்வத்தினிடத்திலேயும் நம்பிக்கை இருப்பவர்களுக்கு மாத்திரம்தான் சொல்ல வேண்டுமே தவிர, சாதாரணமானவர்களுக்கு இந்த சூக்ஷ்மார்த்தங்களை சொல்லவே சொல்லாது. ஒருவேளை தான் கற்ற கல்வியோடு அறிந்து போக நேர்ந்தாலும் கூட, மிகப்பெரியவர்கள் சூக்ஷ்மார்த்தங்களை ரகசியார்த்தங்களை எல்லோருக்கும் சொல்லிவிட மாட்டார்கள். ஆச்சாரியன் சூக்ஷ்மார்த்தங்களை சொல்ல வேண்டும் என்று மனதிலே நினைத்து எந்த சிஷ்யனுக்கு சொன்னால் இது பரிணமிக்கும் என்று முடிவு செய்து அவனாகவே வந்து அனுகிரகம் பண்ணுகிறான். அப்படி ஆச்சாரியன் தானாகவே யாருக்கு அனுகிரகம் பண்ணுகிறானோ அவனுடைய ஞானம் இருக்கிறது, அது மற்றவர்கள் ஞானத்தை காட்டிலும் உயர்ந்ததாக இருக்கும். எனவே உயர்ந்ததான ஒரு தவத்தை செய்த அவன் உயர்ந்ததான வில் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த வில்லை ராமரிடம் ஒப்படைக்க வேண்டும், தகுதி உள்ளவரிடம் கொடுக்க வேண்டும். ஆகினாலே செற்றோடைய திறல், நானே சண்டை போட்டுவேன், என் திறவு எடுக்கிறது, நீ வாங்குறியா என் நன்று. உடனே எம்பெருமான் ராமன் அந்த வில்லை வாங்கிக் கொள்ளுகிறான். வாங்கி கொண்ட உடனேயே பரசுராமன் உடம்பு நடுங்குகிறது. வாங்கும் பொழுதே அந்த வில்லை எடுக்கும் பொழுதே இவன் யார் என்று புரிந்து கொண்டு விடுகிறான். உடனே ராமன் பரசுராமனை பார்த்து சொன்னான், அப்பா பூதலத்து அரசையெல்லாம் போன்று வித்தனை, உனது தகப்பனார் ஜமதக்னி இறந்து பட்டதற்கு காரணம் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்று தெரிந்து கொண்ட நீ வீட்டிற்கு ஆசிரமத்திற்கு வரும் பொழுது படார் படார் என்று ஓசையை கேட்டு உனது தாய் மார்பிலை அடித்துக் கொண்ட அந்த காட்சியை நினைத்து என் தகப்பனாரை கொண்டு எனது தாய் 71 முறை மார்பிலை அடித்துக் கொள்வதற்கு எவன் காரணமாக இருந்தானோ அந்த க்ஷத்ரிய பூண்டை 21 தலைமுறை இல்லாமல் செய்து விடுகிறேன் என்று சபதம் செய்து க்ஷத்ரியர்களை எல்லாம் கொள்வது என்று பரசு படையை கோடரி படையை கலரவித்துக் கொண்டு எல்லோரையும் வென்றான் அவன். அவையினாலே பூதளத்து அரசையெல்லாம் போன்று விட்டனை, எல்லாரையும் கொண்டிருக்கே நீ உன்னை கொள்ளலாம் தப்பே கிடையாது என்றாலும் வேத வித்தாய முதல் நமைந்தன் நீ, வேதவித்தாகிய ஜமதக்னியனுடைய குழந்தையை, ஜமதக்னி உயர்ந்த பிராமணன், பிராமண வம்சத்திலே பிறந்தவன் நீ, உன்னை கொள்வது முறையாகாது, ஆதலில் கொள்ளலாகாது, உன்னை நான் கொள்வதற்கு இல்லை, அம்பு இது பிழைப்பது அன்று, வில்லிலே அம்பை வைத்து விட்டேன், இது தவறவும் கூடாது. யாது இதற்கு இந்த அம்புக்கு இலக்கு ஆவது? எது இலக்கு நீ சொல் என்று கேட்டான். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ராமன் சர்வேஸ்வரன் வந்திருப்பவன் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன். அவன் அதிகாரத்தோடு வருகிறான். அவனுக்கு இவன் பதில் சொல்கிறான், பா பரசுராமா, இரண்டு பொருள்களை கொண்டு வந்திருக்கிறாய் நீ. ஒன்று வில், மற்றொன்று தவம். வில்லை மாத்திரம் கொடுத்து விட்டாய், தவத்தை கொடுக்காமல் இருக்கிறாய். இது என்ன நியாயம்? தவத்தை வாங்குகிறேன் பார் என்பதை மனதிலே நினைத்துக் கொண்டு, யாது இதற்கு இலக்கமாவது? இதற்கு இலக்கு எது? ஒரு இடத்திலே வில் இருந்தது, அதை கொடுத்து விட்டாய், வேறு இலக்கு கிடையாது, இலக்கமாவது யாது என்ற உடனே வேறு வழி இல்லாமல் இதுவரையில் நாம் செய்திருக்கின்ற தவங்கள் அனைத்தையும் உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். அருமையான காட்சி இது. யார் தவம் செய்தாலும் தவத்தின் பயனெல்லாம் போய் சேருகின்ற ஒரே இடம் ஷேபரியான நாராயணனிடம்தான். எனவேதான் மந்திரபூர்வமான அத்தனையும் விஸ்வாமித்திரன் கொடுத்தான், எவன் தவத்தை கொடுத்தான். இவைகள்தான் பின்னால் ராமனுக்கு துணையாய் நின்றன. ராமனே சொல்ல போகிறான், தவனோ என்ன செய்து முடிக்கும் திறனல்லன், இவன் தவம் செய்திருப்பானோ என்றால் செய்து முடிக்கும் ஆற்றல் இல்லையே என்கிறான். எனவே ராமாவதாரத்திற்கு அனுகுணமாக தவம் இருக்க வேண்டும் என்பதற்காக தவத்தையும் வில்லையும் கொடுக்க வந்தவன் பரசுராமன். உயர்ந்த பொருள் சத்பாத்திரத்திலே கொடுக்க வேண்டும். அந்த பாத்திரத்தின் தகுதியை அறிந்து கொடுக்க வேண்டும். பாத்திரம் அறிந்துதான் பிக்ஷை போட வேண்டும். தகுதி இல்லாத பாத்திரத்திலே உயர்ந்த வஸ்துவை கொடுக்கவே கூடாது. நல்ல பால் தாமிர பாத்திரத்திலே வைத்தால் கெட்டு போவது போல உயர்ந்த வஸ்துக்களை உயர்ந்தவரிடத்திலே கொடுக்க வேண்டுமே தவிர சாதாரணமானவரிடத்திலே கொடுக்க கூடாது. அதனாலதான் ஒரு காலத்துல ஒரு வழக்கம் சொன்னதான், ஸ்ரீமத் ராமாயணம் உபன்யாசமே விஷயம் தெரிந்து ஆச்சாரியன் பக்கத்திலே இருந்து ஆச்சாரியன் அனுகிரகத்தினாலே ரகசியார்த்தங்களை புரிந்து கொண்டவனிடத்திலே ராமாயணம் கேட்க வேண்டுமே தவிர மற்றவர்கள் ராமாயணம் சொல்லலாம், அழகாக சொல்லலாம், ஆனால் அதில் ஆத்மார்த்தமான சம்பிரதாயத்திற்கு அனுகுணமான விஷயம் இருக்குமா என்று பார்த்தால் சற்று ஆராய்ந்துதான் பார்க்க வேண்டும். எனவே தகுதி உள்ள அந்த பரசுராமன் தகுதி உள்ள ராமனிடத்திலே வில்லையும் தவத்தையும் கொடுத்தார். இவைகளை எடுத்து தயரன் மீண்டும் அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். இப்படி பாலகாண்டம் முடிகிறது. அடுத்து அயோத்தியாகாண்டம். அயோத்தியாகாண்டத்திற்கு நுழைவதற்கு முன்னால் இரண்டே இரண்டு செய்திகளை சொல்ல விரும்புகிறோம். ராமாயணத்திலே ஆறு காண்டங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காண்டத்திற்கும் பெயர் வைத்திருக்கிறார்கள். பாலகாண்டம் என்று சொன்னால் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பாலனாக இருந்தபொழுது நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் சொல்லுகின்ற காண்டம். எனவே பாலகாண்டம் பொருத்தம். அடுத்து வர அயோத்தியா காண்டத்திற்கு ஏன் அயோத்தியா காண்டம் என்ற பெயர்? அயோத்தியிலே நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வர்ணிப்பது என்று பலர் பல மேடைகளிலே பேசியிருக்கிறார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், ராமன் காட்டிற்கு சென்றானா இல்லையா? பரதநாரவான் காட்டிற்கு சென்று ராமரிடத்திலே பாதுகையை பெற்று வந்தானா இல்லையா? அது அயோத்தியில் மாத்திரம்தான் நடந்ததா? அயோத்தியிலும் காட்டிலும் அல்லவா நடந்திருக்கிறது. அயோத்தியா காண்டம் என்றால் அயோத்தியில் மட்டும் நடந்த செய்திகள் என்று சொன்னால் எப்படி பொருந்தும்? ஆகவே இந்த அயோத்தியா காண்டம் என்று சொன்னால் அவர் சொல்லுவது பொருத்தமாகாது. அப்படியானால் என்ன அர்த்தம்? யுத்தமே இல்லாத ஒரு காண்டம் உண்டு என்று சொன்னால் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் தான். பாலகாண்டத்துல யுத்தம் இருக்கு, ஆரண்ய காண்டத்துல யுத்தம் இருக்கு, கிஷ்கிந்தா காண்டத்துல யுத்தம் இருக்கு, சுந்தர காண்டத்துல யுத்தம் இருக்கு, யுத்த காண்டத்துல ஏற்கனவே யுத்தம் இருக்கு. எல்லா காண்டங்களிலும் யுத்தம் இருக்கிறது. ஆனால் யுத்தமே இல்லாத ஒரு காண்டம் உண்டு என்று சொன்னால் அது அயோத்தியா காண்டம் ஒன்றுதான். எனவே யுத்தமே இல்லாத காண்டம் அது. எனவே அயோத்தியா காண்டம் என்று பெயர் பெற்றது. இரண்டாவது, அவசரம் அவசரமாக அயோத்தியா காண்டத்தை கேட்க வேண்டும் என்று ஒரு அன்பர் விரும்பினார். எனக்கு ஒரே ஸ்லோகத்தினாலே அயோத்தியா காண்டம் என்ன சொல்லுகிறது சொல்ல வேண்டும் நீர் என்று கேட்டார். நான் சொன்னேன், பொருளாச்சாரியர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். சுவாமி தேசிகன் ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை அருளியிருக்கிறார். அதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ராமே ராஜ்யம் பிதுரபிமதம் சம்மதம் ச பிரஜானாம் மாதா பவ்ரே தபிக பரதே சத்யவாதி ததௌச்சா சிந்தாதீத சமஜனி சதா பாதுகாக்ய அபிஷேகா துர்விஞ்ஞான சுகிருதயமோ தெய்வமத்த பிரமாணம். இது சுவாமியினுடைய ஸ்லோகம். ராமே ராஜ்யம் பிதுஹு அபிமதம், ராமனுக்கு பெரியவனுக்கு எல்லா தகுதியும் உடையவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று தசரதன் விரும்பினான். தசரதன் சாதாரணமானவன் அல்ல, சக்கரவர்த்தி. 10 திசைகளிலும் எதிரியே இல்லாமல் தேரை ஓட்டக்கூடிய ஆற்றல் உடையவன். அவன் நினைக்கிறான், தன்னுடைய மகனுக்கு, தகுதியுள்ள மகனுக்கு, மூத்தவனுக்கு, பெரியவனுக்கு பழைய பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும் என்று. ராமே ராஜ்யம் பிதுகு அபிமதம் நடந்ததா கேள்வி கேட்கிறார் தேசிகன். ஜனங்க ஒத்துக்கலையோ அப்படின்னா சம்மதம் ச பிரஜானாம், ஜனங்கள் அத்தனை பேரும் ஒத்துண்டா. ராமனுக்கு பட்டாபிஷேகம் அந்த நாட்டுகளுக்கு அத்தனை பேரும் ஒத்துண்டா. ராஜா நினைச்சா நடக்கல, ஜனங்கள் அத்தனை பேரும் நினைச்சா நடக்கல. மாதா பவ்ரே ததீக பரதே, தாயாகிய கைகேயி பரதனுக்கு தான் ராஜ்யம் வேணும் அப்படின்னு கதகத்துல வரம் கேட்டா. அந்த வர பிரகாரம் அது நடந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுவும் நடக்கல. ஏன் நடக்கல? தசரதன் வரம் கொடுக்கலையா? சத்தியவாதி ததௌச்சா, சத்தியத்துக்கு உறவனாக இருக்கின்ற தசரதன் வரத்தையும் கொடுத்தான். இப்ப வரத்தை கொடுத்தான், அதுவும் நடக்கல. வரத்தை கேட்டால் அதுவும் நடக்கல. யாருமே நினைக்காத ஒன்று நடந்தது. அது என்னென்றார், சிந்தாதீத தசரதனுக்கு நினைவுக்கு வராத, கைகேயிக்கு நினைவுக்கு வராத, மக்களுக்கு நினைவுக்கு வராத, யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு காரியம் நடந்தது. அது என்ன தெரியுமா? பாதுகாக்கிரயாபிஷேகா, பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்ததே. தசரதன் நினைச்சானா? ஜனங்கள் நினைச்சாரா? கைகே நினைச்சாரா? யாருமே நினைக்கலையே. யாருமே நினைக்காத ஒரு காரியம் நடந்திருக்கே, இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு சுவாமி தேசிகன் சொல்ற, துர்விஞ்ஞான ஸ்வஹிருதயமஹோ. நாம என்னமோ தெரியாதனமா எதை எதையோ நினைக்கிறமே தவிர, சர்வேஸ்வரன் என்ன சங்கல்பிச்சு கொண்டிருக்கிறானோ அதுதான் நடக்குமே தவிர, கேவலம் நாம நினைக்கிறது மாத்திரம் நடக்கிறது இல்ல. சங்கல்பயேவ நவதா நிபுணகா சகாயா, பாதுகைதான் ஆட்சி பண்ணணும் அப்படின்ட்டு எம்பெருமான் சங்கல்பித்துக் கொண்டான். அதற்கு அனுகுணமான செயல்கள் எல்லாம் நடைபெற்றது. எனவே வாழ்க்கையிலே நடைபெறுகின்ற எதுவாக இருந்தாலும் பகவானுடைய சங்கல்பத்தினாலே நடைபெறுகின்றதே தவிர நம்மால் எதுவும் இல்லை, நாம் நினைத்தது எதுவும் இல்லை. ஒரு அருமையான தமிழ் பாடல், நமக்கு ஒரு காப்படி அரிசி தடி பண்ணி வச்சா சாப்பிட முடியாது, உண்பது நாழி, உடுப்பது நான்கு முழம். கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு ஆடை இருந்தா போதும். ஆனா மனுஷியன் 80 கோடி நினைந்து என்ன அவையார் பாடல் இது, கோடி கணக்கில் நினைச்சு பார்க்கலாம். அவ்வளவு ஓகம் இவ்வளவு ஓகம் நினைக்கிறார். நினைச்சு பார்க்கிறாலே மாந்தருடைய வாழ்க்கை இருக்க மண்ணால் ஒரு பாத்திரம், அந்த பாத்திரம் எந்த நிமிஷம் முடியுமோ தெரியாது. ஆகையினாலே மனித வாழ்க்கை என்பது பகவான் நமக்கு கொடுத்த ஒரு அனுகிரகம், மிக பவித்திரமானது, மென்மையானது. அது உடையக்கூடாது. உடைவதற்கு முன்னால் என்ன நல்ல காரியம் பண்ணணுமோ அந்த நல்ல காரியத்தை நாம் பண்ணணும். அவன் சங்கல்பம்தான், அதுதான் முடிவு பண்ணி அவனிடத்துல எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டோம்னா நமது காரியங்கள் எல்லாம் சௌக்கியமா முடியும் அப்படிங்கிறதுனாலதான் அவன் சங்கல்பம்தான் நடக்கும். சுவாமி தேசிகன் மறுபடியும் அழுத்தி சொல்றார், நின்னருளாம் கதியன்றி மற்ற ஒன்று இல்லை, நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உன் அருளுக்கு எளிதாகும் நிலை உணர்ந்தேன், உன் சரணே சரண் என்று துணிவு பூண்டேன், மண்ணிருளாய் உள்ள நிலை எமக்கும் தீர்த்து வானவரதம் வாழ்ச்சி தர வரித்தேன் உன்னை, இன்னருளால் இனி எமக்கு ஓர் பரமேற்றாமல் எந்திருமாள் அடைக்கலம் ஒரு என்னை நீ சென்று எல்லாவற்றையும் அவனத்தை ஒப்படைப்பதுதான் சிறந்தது. அப்பொழுதுதான் வாழ்க்கை யுத்தம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும் என்ற செய்தியை சொல்ல வருவதுதான் அயோத்தியா காண்டம். இந்த அறிமுக உரையோடு நாம் அயோத்தியா காண்டத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம். சக்கரவர்த்தி திருமகன், இளைய பெருமாள், பரதாழ்வான், சத்ருக்குமார்வான் இவெல்லாம் அயோத்திக்கு போய் சேர்ந்தவுடனே பரதாழ்வானுடைய தாய்மாமன் பரதனை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று வர பரதன் செல்ல பரதனோடு சத்ருக்குமார்வானும் கொண்டு போகப்பட்டான். சத்ருக்குமார்வான் போனான்னு எழுதல, கொண்டு போகப்பட்டான். காரணம் என்னன்னு பின்னால பார்க்க போறோம். அப்புறம் ராமன், சீதை, லட்சுமணன் இவெல்லாம் 12 வருட காலம் அயோத்தியிலே கொடுத்தனம் நடத்தி இருக்கிறார்கள். உடனே காட்டுக்கு போனதா எல்லாரும் சொல்லுங்க, ரொம்ப தப்பு. 12 வருட காலம் ராமனோட சீதை குடும்பம் நடத்தியிருக்கா. இந்த சீதையே சொல்றா, எனக்கு கல்யாணம் ஆகச்சே வயசு 6, எங்க நாட்டுக்காரருக்கு அப்பொழுது 13, காட்டுக்கு வரச்சே எனக்கு இவ்வளவு வயசு, எங்க ஆத்துக்காரர் இவ்வளவு வயசு, இன்னும் ராவணன் கிட்ட சொல்ல போறா. 12 வருட காலம் அயோத்தியிலே சுகமாக வாழ்ந்தார்கள். பிறகு என்ன நடந்தது என்பதை நாம் அடுத்து பார்க்க போகிறோம்.